இருந்தது போல் தோணுது, உன் உருவம் மட்டும் ஒளி விளக்காய் காணுது. உலகம் எல்லாம் இருந்தது போல் தோணுது, உன் உருவம் மட்டும் ஒளி விளக்காய் காணுது. உலகம் எல்லாம் இருந்தது போல் தோணுது, கலைகள் எல்லாம் உன் வடிவில் வந்தது. கலைகள் எல்லாம் உன் வடிவில் வந்தது, காதலினால் எனக்கு சொந்தமானது. உலகம் எல்லாம் இருந்தது போல் தோணுது. இருந்தது போல் போகுது.